Infinite talent, lucky in it, you put the balance. Ratta go the kinema verva sin the inga munura tanda the number the challenge you. Challenge no man ever kundi giri the very tanagal and the kinna pin day mochimara the bind the sava the same the year in the விடுதலை செய் உனக்கு வெறி கிற கஷ்டங்கள் விதி வந்து விளை யாடி யாருக்கு இல்லை நஷ்டங்கள் தோல்வியோட கஷ்ட பிரியங்கள தப்பாருங்கள் தோல்வி தான் திறக்கும் உன்னோட கண்கள் அதிரடி பயண வாழ்க்கையில கவனோ கஷ்டங்கள் துன்பங்க எந்தாத உலகம் உனக்கு எனக்கு மண்ண தெரிந்த ஒருவன் கருணை காட்டிடு உனக்கு இல்ல மரண பச்சிக்காத எங்களோட கேசு நஷ்டி பண்ணாத ரொம்ப வேஸ்ட் எங்க பேர சொன்னாலே கராசு வேணான் அந்த கொள்ள மாசு பச்சிக்காத எங்களோட கேசு நஷ்டி பண்ணாத ரொம்ப வேஸ்ட் எங்க பேர சொன்னாலே கராசு இது யார் கையில கலாசு புத்தி ஷாப் பண்ணிக்கோ கலாசு தப்ப தோல் கொடுப்பான் கலாசு எங்க பேரு சொன்னாலே S-U-H-A-A-S. Guess who's the best? Nah, எங்கேயும் போனால் லவ் இன்ஃபெஸ்டே ஒன் ரூ ஒன்னு சொன்னாலோ என்னோ சார் யோ ஷேரிங் மை பிரெட் மச் டேஞ்சரஸ் நம்ம கிட்ட அடி மொழி இன்ஃபேமஸ் என் பாதி தனி வெளி ஃபஸ்ட் லெட் மீ பீ டவுன் ஃபார் தி டெஸ்ட் ஃபார் தி ரெஸ்ட் லண்டர் சீ ஃபேன் பச்சா நடுச்சி பிச்சா தனி கிரி தச்சா தப்பாச்சி பிட்டாச்சி விதி மொழி கெட்டால கெட்டாச்சி ஒன் மொழி வழியிடு கடமீங்கள் போய் சிக்கி நான் போச்சு ஆ மறுபுறம் பிடிச்சிடுமா வா உரமுற பழகிடு வா நாம் போடுற ஆட்டம் எல்லாம் மண்ணோட மண்ணாக நிற்க மாட்டா நாங்க கொல்ல மாசு பச்சிக்காத எங்களோட கேசு நஷ்டி பண்ணாத ரொம்ப வேஸ்ட் எங்க பேர சொன்னாலே கலாசு நாங்க கொண்ட மாசு பச்சிக்காத எங்களோட கேசு நஷ்டி பண்ணாத ரொம்ப வேஸ்ட் எங்க பேர சொன்னாலே கலாசு Thank you.